மட்டக்களப்பு மாவட்டத்திலுள்ள மிகவும் பின்னங்கிய கிராமமே களுமந்தன்வெளியாகும். இங்குள்ள மாணவர்கள் பல இன்னல்களை எதிர்நோக்குவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகில் செய்தியாளர் சக்தி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதிப்பட்டி பிரதேச சபைக்குட்பட்டது களமுந்தன்வெளி கிராமமாகும். மேட்டில்ல பயிர் செய்கைக்கு பெயர் போன இடங்களில் ஒன்றாகும். இங்கு மாணவர்கள் கல்வி கற்கவும் கல்வி கற்றவர்கள் தொழிலுக்காகவும் ஏங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை ஆராய்வதற்கு நாம் அங்கு சென்ற போது களமுந்தன்வெளி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் பழைய மாணவியான பிரமிளா தமது கிராமத்தின் கல்வி நிலை பற்றி கூறுகையில், போக்குவரத்து வசதி இல்லை, பாடசாலைக்குள் ஒரு கிணறு இல்லை, கரண்ட் வசதி இல்லை, விளக்குல படிக்குதுகள் கூடுதலாக படிக்க போகுது, ஒரு வருடத்துல 10-12 புள்ளியில் 7 போறபடியா பெண்களுக்கு இங்க ஒரு 7 படிக்கக்கூடிய வசதிகள் தான் அல்ல. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைவது பாலர் பாடசாலை கல்வியாகும். இதனை மாணவர்கள் பூரணமாக பெற்றுக்கொள்வதில் பல்வேறுபட்ட தடைகள் இருப்பதாக கூறுகின்றார் பாலர் பாடசாலை ஆசிரியையான ரோஹிணி. செயல்பாடுகளை முன்னர் செல்வதற்கு கற்றல் உபகரணம் தேவை. ஆனா இந்த நிறுவனங்கள் அதை வழங்கினாலும் வறுமை காரணமாக எல்லா இளைஞர்களும் கல்வியை தொடர முடியாமல், அதாவது இந்த ஊருக்குள்ள சிறந்த ஆசிரியர் இல்லாதால அந்த கல்வியை மேம்பட முடியாம இருக்கு. ஓயில் வந்து நீண்ட காலம் கூடி இருக்குது. ஓயில்ல நிறைய மாணவர்கள் சித்தியதாலும் ஏழு வகுப்பு எதையுமே தொடர முடியாம இருக்கு. படிக்கிறதுக்கு மாணவருக்கு வசதி இல்லாம லைப்ரரி இல்லாம இருக்குது. தளபாட வசதிகளும் குறைவா இருக்கு. வெளியிடங்களுக்கு போய் படிக்கிறது இந்த வசதி இருக்க மாணவர்களுக்கும் போக்குவரத்து பிரச்சனை காரணமாக வெளியில இருக்க கல்வி நிலையத்துக்கு போய் கல்வியை தொடர முடியாம இருக்கிறது. களமுந்தன்வெளி கிராமத்தில் கல்வி கற்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அமையாததால் தான் தமது கிராமத்தின் கல்வியானது பின்தங்கிய நிலையில் காணப்படுவதாகவும், இதனை நிவர்த்தி செய்தால் கிராமத்தின் கல்வியானது மென்மேலும் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறும் ஆசிரியரான மூனா சவுந்தரராசன். மின்சாரம் ஒரு முக்கிய தேவையாக எங்களுக்கு காணப்படுகின்றது. இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் இதில் பயனில்லை என கூறும் படித்துவிட்டு தொழிலுக்காக காத்து கொண்டிருக்கும் எம் தனலட்சுமி. இருந்தும் படிச்சுட்டு இருக்கிறார்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னா வேலை இல்லா பிரச்சனை. இங்க எந்த விதமான கோசுமே பக்கத்துல விட போய் அப்படியான பயிற்சிகளை பெற முடியாது. அப்படி பெற்றுட்டு அந்த வேலைக்கு ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி அரசு அரசாக நிறுவனங்களோ எதுவுமே முன்வரலை. இன்னும் அது மிக முக்கியமான பிரச்சனை. களமுந்தன்வெளி கிராமத்தின் விநாயகர் கலைக்கழக தலைவர் தானா தவராஜ் அவர்களே, இந்த கிராமத்தின் கல்வி நடவடிக்கை பற்றி ஏதாவது உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுத்துள்ளீர்களா? கொண்டு நகரமாக்குறதுக்கும் கல்வி வளர்ச்சியில முன்னெடுத்து செல்வதற்கும் சம்பந்தமா நாங்க யாரோட கதைக்கணும் பேசணும் என்றதும் தெரியாத நிலையில வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள்.